காட்டுக்குள்ள காவலுக்கும் நேரத்தில் கருந்தா ரூபம் ஒண்ணு அழகி வருது. மணக்கையில சாம்பிராணி வாழையில காடு மேடெல்லாம் கடந்து வருது. மாறாகருப்பாகே வாட்டம் உள்ள அரக்காணி வீரகருப்பா வீரவ கருப்பா முருகையில் வாழ்வுடனே மறுகையில் சூனுடனே காத்திலரும் எங்க கருப்பா வாடாகருப்பா வட்டமுள்ள அரக்கா வாடாகருப்பா வட்டமுள்ள அரக்கா வீரகருப்பா வீரதவ கருப்பா வீரகருப்பா வீரதவ கருப்பா அகிலமாடும் அண்டோதிரும் அகிலமாடும் அண்டோதிரும் அவேசரூப நாதனையா வீரகருப்பரே வாருமையா அவேசரூப நாதனையா வீரகருப்பரே வாருமையா வாழோ வழக்க முனியல் முனி படைத்த முனியானையா அப்பா.